நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்டேன் மில்லியே நான் விட்டறிஞ்ச சல்லியே ஊத்துக்கிட்டேன் மில்லியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் பில்லியே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு வாங்க போற டெல்லியே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு அடிக்கடி நான் கடிச்சுக்கத்தான் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்டேன் இல்லையே நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்டேன் இல்லையே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறது இல்லையே சிங்காரி சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது நம்ம சிங்காரி சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது.